மூன்று நிமிட தியானம். 5 மார்ச் 2026, வியாழன். தலைப்பு: மாறாத வெளிச்சமும் மறுபடியும் துளிர்க்கும் வாழ்வும். மனப்பாட வசனம்: பகலில் சூரியன் இனி உனக்கு ஒளியாயிராமலும், நிலவு தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஏசாயா 60:19. இன்றைய தியானம்: இயற்கையின் படைப்பில் நிலவு நமக்கு ஒரு சிறந்த போதகனாக இருக்கிறது. இன்று நிலவு சற்று மஞ்சளாகவும் மங்களாகவும் தெரிவதை சில வேளையில் நாம் கவனிக்கிறோம். அறிவியல் ரீதியாக நிலவின் ஒளி மங்களாக தெரிவதற்கு காரணம் நிலவில் ஏற்பட்ட மாற்றமல்ல, மாறாக நிலவுக்கும் நமக்கும் இடைப்பட்ட வளிமண்டலத்தில் இருக்கும் தூசி மற்றும் தடைகளே ஆகும். இது நம் ஆவிக்குரிய வாழ்விற்கும் ஒரு பாடம். நம் வாழ்வின் கவலைகள் எனும் வளிமண்டல தூசிகள் தேவனுடைய ஒளியை மங்க செய்வது போல தோன்றலாம், ஆனால் ஒளியின் ஊற்றாகிய கிறிஸ்து ஒருபோதும் மாறுவதில்லை. அதேபோல நிலவின் மற்றொரு அதிசயம் அதன் சுழற்சி, ஃபேசஸ். நிலவு எப்போதும் ஒரே சீரான பிரகாசத்துடன் இருப்பதில்லை. அது படிப்படியாக தேய்ந்து ஒரு நாள் முற்றிலும் இருண்டு விடுகிறது. அதை நாம் அம்மாவாசை என்கிறோம். ஆனால் அந்த இருள் நிலையானதல்ல, மீண்டும் ஒரு சிறிய கீற்றாக தொடங்கி ஒவ்வொரு அடியாக தன் ஒளியை மீட்டு மீண்டும் முழு நிலவாக பௌர்ணமியாக உருவெடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான். சில நேரங்களில் நாம் ஆவிக்குரிய ரீதியில் தேய்ந்து போனது போலவும் முற்றிலும் இருள் சூழ்ந்தது போலவும் உணரலாம். ஆனால் நிலவைப் போலவே நம்முடைய இருண்ட நாட்களும் ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறியே. தேவன் நம்மை அந்த இருளிலேயே விட்டுவிடுவதில்லை. அவர் மீண்டும் நம்மை படிப்படியாக வளரச் செய்து தம்முடைய மகிமையால் நம்மை நிரப்புகிறார். இன்றைய மேற்கோள்: நிலவு நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் இதுதான். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் இன்னும் முழுமையானவர்களே. நீங்கள் மீண்டும் பிரகாசிப்பீர்கள். பரிந்துரைக்கப்பட்ட நூல்: விக்டரி ஓவர் த டார்க்னஸ், இருளின் மேல் வெற்றி, நீல் டி ஆண்டர்சன். இப்புத்தகத்தை படிக்க கீழ்கண்ட லிங்கை பயன்படுத்தவும். https://t.me/englishchristianpdfs/22176. ஜபம். அன்பு பிதாவே, நிலவின் மாற்றங்கள் வழியாக எனக்கு கற்றுக் கொடுப்பவரே, உமக்கு நன்றி. என் வாழ்வில் சூழ்நிலைகள் மங்களாக தோன்றினாலும் நீர் என் மாறாத வெளிச்சமாயிருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கை தேய்ந்து இருண்டுவிட்டது என்று நான் கலங்கும்போது நீர் என்னை மீண்டும் வளரச் செய்கிறீர் என்பதை உணரச் செய்யும். ஒவ்வொரு அடியாக நான் உம்முடைய ஒளியில் வளரவும் மீண்டும் முழுமையாக பிரகாசிக்கவும் கிருபை தாரும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: மங்களான நிலவு மறைந்து போகப் போவதில்லை, அது உயரே செல்லும்போது மீண்டும் பிரகாசிக்கும். இன்று நீங்கள் அம்மாவாசை போன்ற இருண்ட சூழலில் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஒளியை மீட்டெடுக்கும் வளர்ப்பிறை காலம் தொடங்கிவிட்டது. கர்த்தர் உங்களை மீண்டும் முழு பிரகாசத்திற்கு அழைத்து வருவார். ஜபத்துடன் பாஸ்டர் மரிய ஜோசப், போன் 9243183231.